தொலிசாரி பலிக்கெனு ஹிருதயம் தொலிசாரி பலிக்கெனு ஹிருதயம் நீலலித பதயுகள ரஜத கிங்கிணுல கலகல ரவளுலலோ தொலிசாரி பலிக்கெனு ஹிருதயம் நீலலித பதயுகள ரஜத கிங்கிணுல கலகல ரவளுலலோ தொலிசாரி பலிக்கெனு ஹிருதயம் கடுகு தரகிறதோம் கலந்து கடுகு தரகிறதோம் கீதானிக்கு சங்கீதம் ஜதயனி நாட்டியானிக்கு லயநாதம் ஸ்ருதியனி கீதானிக்கு சங்கீதம் ஜதயனி நாட்டியானிக்கு லயநாதம் ஸ்ருதியனி ராகரூபமே அந்தமணி ஆ அந்தமே சுந்தர ஜீவன ரசானுபூதிக்கு நாந்தியனி தொலிசாரி பலிக்கெனு ஹிருதயம் தலாங்கு கிருதுக்கு தரைகிறதோம் ஸ்ரீநாத கவிராஜு சீச பத்யமே செலுவ ரூபம் தரிஞ்சனனி ஸ்ரீ ஜயதேவுனி கீத காவியமே ஜிலுகு பைட சவரிஞ்சனனே ஸ்ரீநாத கவிராஜு சீச பத்யமே செலுவ ரூபம் தரிஞ்சனனி ஸ்ரீ ஜயதேவுனி கீத காவியமே ஜிலுகு பைட சவரிஞ்சனனி புகழோ நிலச்சின சில்பசூதரி குடி ஒடிலோ நர்த்தின்சனனி தொலிசாரி பலிக்கெனு ஹிருதயம் நீ எதபை கதலே மிருது சேலாஞ்சலமுனை நீ மோவிபை மொலிச்சே தரஹாசாங்குரமுனை நீ எதபை கதலே மிருது சேலாஞ்சலமுனை நீ மோவிபை மொலிச்சே தரஹாசாங்குரமுனை நீ பரத கணகு நவரத்ன வேதினை பாகுஜே குதகஜே குதண குதக தத்தித்தா கர்தகதின்ன கர்தகதோம் நே கூச்சிப்பூடிக்கே ஜீவனாடினை தாக்கினம் தகின ஜேக்கினம் தகின தனக்கினம் தகின தக ஜனுதாம் நீ மூவலக்கே ஸ்வரபாஷ்யமுனை நீ முந்து பிரணய சர்வஸ்வமுனை கடாககனமுலு அந்து கொண்டுனே எனனே திவிகா பலச்சு கொண்டுனே தொலிசாரி பலிக்கெனு ஹயம் நீலலித பதயுகட ரஜத கிங்கிநுல கலகல ரவடுலலோ தொலிசாரி பலிக்கெனு ஹயம்